الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بعد شهود الكلام الله تعالى எம்மை படைத்து நாம் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிமார்களை அனுப்பி வைத்தான். மனிதர்களாகிய நாம் மறதியாளர்களாகவும் இறைவனுக்கு மாற்றம் செய்யக்கூடிய அமைப்பிலையும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, குல்லு பனி ஆதம் ஹத்தா, அதாவது மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள், அவர்களில் சிறந்தவர்கள் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள், அல்லாஹ்விடம் தௌபா செய்யக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றார். மனிதர்களை போன்றன்று அல்லாஹு தஆலா அவனிடம் மன்னிப்பு கோருவதை, பாவ மன்னிப்பு கோருவதை விரும்பக்கூடியவனாகவும், பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பின்னால் அவனை மிக விருப்பமுடையவனாக ஆக்கிக்கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை கூறுகின்றார்கள். அதாவது, அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்பதனால் எவ்வளவு சந்தோஷப்படுகின்றான், மகிழ்ச்சி அடைகின்றான் என்பதை விவரிக்கும் முகமாக ஒரு சம்பவத்தை கூறுகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு அஷத்து ஃபரஹன் பி தௌபத்தி அப்திஹி ஹீனமா யதூபு இலைஹி மின் அஹதிக்கும். அதாவது, அல்லாஹு தஆலா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான் யாரை விட தெரியுமா? கான அலா ராஹிலத்திஹி பி அர்லி ஃபுலாத். அதாவது, ஒரு மனிதன் பாலைவனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய பயணப் பொதிகள் அனைத்தும் அவனுடைய வாகனத்திலே இருக்கின்றது, ஒட்டகத்திலே இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது அந்த இவன் ஒரு மர நிழலிலே, அதாவது இவன் ஓய்வெடுக்கும் போது அந்த வாகனம், அதற்கு மேலால் இவனுடைய உணவு, இவனுக்கு தேவையான தண்ணீர் அனைத்தையும் எடுத்து கொண்டு அது ஓடிவிடுகின்றது, காணாமல் போய்விடுகின்றது. எந்த அளவுக்கு தெரியுமா? ஃபஐஸ மின்ஹா, தேடி தேடி பார்த்தான், அது கிடைக்கவில்லை. இதற்கு பின்னால் இது கிடைக்க மாட்டாது, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நிராசையாகிவிட்டான். நான் இப்போது, அதாவது மரணத்துடைய விளிம்புக்கு போய்விட்டேன். இப்படியாக ஃபாத்தா ஷஜரத்தன் ஃபல் தஜாஃபி துல்லிஹா, ஒரு மரத்தடியில் போய் அவன் அதனுடைய நிழலிலே உட்கார்ந்து விட்டான். அதாவது, இதற்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கை அவ்வளவு தான். இப்படி இருக்கும்போது ஃபபைனமாஹூ கதாலிக் இது ஹுவ பிஹா காயிமத்தன் ஐந்தஹூ, திடீரென்று அந்த வாகனம், அந்த ஒட்டகம் அவனுக்கு முன்னால் தோன்றுகின்றது. ஃபாஹத பி ஹுதாமிஹா, அதனுடைய மூக்கணம் கயிற்றை பிடித்து, காலமின் சித்தத்தில் ஃபரஹி, அவனுடைய சந்தோஷம் மேலிட்டாள். அல்லாஹும்மா அந்த அப்தி வான ரப்புக், யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான், உன்னுடைய ரப்பு என்பதாக. அஹ்தா மின் சித்தத்தில் ஃபரஹி, அவனுடைய, அதாவது அவனுடைய மகிழ்ச்சி எல்லை மீறி தான் என்ன பேசுகின்றான் என்று அவன், அதாவது தெரியாமல் பேசக்கூடிய மாற்றி, அதாவது யாரெல்லாம் நான் உன்னுடைய அடிமை, என்னோட இவ்வளோ இறக்கமாயிருக்கின்றா என்று சொல்ல வேண்டியவன், நான் உன்னுடைய எஜபான், நீ என்னுடைய அடிமை என்று சொல்கிற அளவுக்கு அவனுடைய, அவன் என்ன பேசுகின்றான் என்று கூட அவனுக்கு தெரியாத ஒரு நிலைக்கு அவன் மாறிவிடுகின்றான். இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நாங்களும், அதாவது மகிழ்ச்சியுடைய எல்லைக்கு, சந்தோஷத்துடைய எல்லைக்கு அதை கூற முடியாது. ஆனால் அதை விட அல்லாஹு தஆலா மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக, சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த கதையின் மூலமாக எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். இது புகாரியிலே பதியப்பட்ட ஒரு சஹீஹான ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுடன் மிகவும் இரக்கமுள்ளவன். நாம், அதாவது இன்று பார்க்கின்றோம், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுடன், தன்னுடைய பிள்ளைகள் ஐந்தோ ஆறோ தன்னுடைய பிள்ளைகள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வயது வித்தியாசம் உள்ளவர்களாக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் அவர்களை சரிசமனாகத்தான் பார்ப்பார். ஒரு ஒரு நீதமான தந்தை ஒரு பிள்ளையை நல்ல முறையில் வைத்துவிட்டு அடுத்த பிள்ளைக்கு அநியாயம் செய்ய மாட்டான். ஒரு பிள்ளைக்கு அநியாயம் செய்து அடுத்த பிள்ளையை மேலே எடுத்து வர மாட்டான். அல்லாஹு தாலா அவனுடைய அடியார்களாகிய நாம் அவனிடத்தில் எல்லோரும் சமனானவனாக இருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு நாளும் அல்லாஹு தாலா அநியாயம் செய்ய மாட்டான். நாங்கள் தவறு செய்தாலும் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்தால் கூட அவர்களை மன்னித்து நல்ல நிலைக்கு கொண்டு வருவதைத்தான் அவர் ஆசைப்படுவார். அல்லாஹு தாலாவும் எங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு நாங்கள் வருவதைத்தான் அவன் எதிர்பார்க்கின்றான். நாங்கள் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் ஒருவர் பூமி அளவு பாவம் செய்துவிட்டு என்னிடம் திரும்பி வந்தால் அதே அளவு பாவ மன்னிப்புடன் நான் உங்களிடம் வருகின்றேன் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால், அல்லாஹு தாலா கூறியதாக கூறுகின்றார்கள் என்றால், அல்லாஹு தாலாவுடைய இரக்கம் அவன் எம்மீது கொண்ட இரக்கம் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்கலாம். 100 கொலைகள் செய்தவனை கூட அல்லாஹு தாலா மன்னித்திருக்கின்றான் என்பதை ஹதீஸ்கள் மூலமாக நாங்கள் அறிகின்றோம். எனவே அல்லாஹு தாலா நாம் காலையில் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி மாலையில் காத்து கொண்டிருக்கின்றான். மாலையில் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி காலையில் காத்து கொண்டிருக்கின்றான். யார் என்னிடத்தில் துவா கேட்கின்றார்கள் அவருடைய துவாவை நான் பிரார்த்தனையை ஒப்புக்கொள்ள தயாராயிருக்கின்றேன். என்னிடம் யார் அதாவது பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள் அவனுடைய பாவ மன்னிப்பை நான் ஏற்க தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, எம்மில் யார் தவறு செய்யாதவர்கள், தவறுகளை விட்டும் தூய்மையானவர்கள் யார் இருக்கின்றோம்? நாம் இன்று தெரிந்தோ தெரியாமலோ பகிரங்கமாகவோ மறைமுகமாகவோ பல பாவங்களில் அல்லாஹு தாலாவுக்கு மாற்றமான செயல்களில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்றால் அதை மன்னிப்பதற்கு அவன் காத்து கொண்டிருக்கின்றான். அந்த பாவ மன்னிப்பு தௌபா இருக்கின்றதே, அது முறையாக செய்யப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்தௌபத்துன் நதம், தௌபா என்று சொன்னாலே நாங்கள் கை சேதப்படுவது. அன்பான சகோதரர்களே, தௌபாவுடைய அந்த பாவ மன்னிப்புடைய அடிப்படையான நிபந்தனையே அதுதான். நாங்கள் அதாவது எங்களுடைய உள்ளத்தால் கவலைப்பட வேண்டும், இதற்கு பின்னால் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், ஐயோ நான் இந்த பாவத்திலே வீழ்ந்து விட்டேனே என்று கை சேதப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும், எங்களுடைய உள்ளம் உருக வேண்டும். இதுவே ஒரு தௌபாவாக அமைந்து விடுகின்றது, பாவ மன்னிப்பாக அமைந்து விடுகின்றது. இது அல்லாமல் வெறும் கிளிப்பிள்ளை போல் மற்றவர்கள் கூறுவதை நாங்கள் சொல்வதனால் அல்லது ஏதோ சில வார்த்தைகளை கூறுவதனால் அல்லாஹு தாலாவுடைய தௌபாவை அவனுடைய பாவ மன்னிப்பை பெற்ற கூட்டத்தில் நாங்கள் ஆகிவிட மாட்டோம். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய இரக்கம் எங்களுக்கு தேவை. அவனுடைய ரஹ்மத் இல்லாமல் எங்களுக்கு சொர்க்கத்தை அடைய முடியாது. என்றாலும் எங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். எங்களுடைய நல்லமல்கள் அந்த பாவங்களை அழிக்கக்கூடியதாக இருந்தாலும் எந்த நல்லமல்கள் மூலமாக எந்தெந்த பாவங்கள் அழிக்கப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அல்லாஹு தாலாவிடம் எந்த அளவு தௌபா செய்து பிரார்த்திக்கின்றோமோ, பாவ மன்னிப்பு கேட்கின்றோமோ அந்த அளவு உயர்ந்து கொண்டே போவோம். எந்த அளவு தௌபா செய்கின்றோமோ அந்த அளவு உயர்ந்து கொண்டே போவோம். அல்லாஹு தாலா அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் யாரும் தவறு செய்யாவிட்டால் உங்களை அல்லாஹு தாலா அழித்துவிட்டு உங்களுக்கு பகரமாக ஒரு கூட்டத்தை அல்லாஹு தாலா உருவாக்குவான். அவர்கள் தவறு செய்வார்கள், அதற்கு பின்னால் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீஸ் தவறு செய்யும்படி எங்களை தூண்டுவதல்ல. இதை வைத்து நாங்கள் தவறு சிலர்கள் கூறுவது போன்று அதாவது நரகத்துக்கும் ஆட்கள் தேவைதானே என்று கூறிக்கொள்வது மிக தவறானது. மாறாக எங்களை மீறி எங்களை அறியாமலோ அறிந்தோ மனோ இச்சைக்கு ஆசைப்பட்டு நாங்கள் தவறுகளிலே ஈடுபடலாம். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹு தாலாவிடம் பச்சாதாகப்பட வேண்டும். இதற்கு பின்னால் செய்ய மாட்டேன் என்ற உறுதியுடன் நாங்கள் அல்லாஹு தாலாவிடம் மீள வேண்டும். அவனை எல்லாமல் வேறு யாரிடம் நாங்கள் மீளுவது? எனவே அல்லாஹுத்தாலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். அதிக அதிகமாக எங்களுக்கு கிடைக்கும் நேரங்களில் அதுக்கு காலம் நேரம் இல்லை, இந்த வருடத்திலே அல்லது இந்த நாட்களிலே மாத்திரமின்றில்லை, எப்போதெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் நாங்கள் அல்லாஹுத்தாலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். கடைசியாக, இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், அவர்கள் கூட என்ன கூறுகின்றார்கள்? ஒரு நாளைக்கு நான் 70 அல்லது 100 விடுத்தம் அல்லாஹு தாலாவிடம் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். எனவே நாங்கள் இஸ்திகஃபாரை, பாவ மன்னிப்பு தேடுவதை குறைந்தது ஒரு நாளைக்கு 100 விடுத்தமாவது நாங்கள் அதை செய்ய வேண்டும். அல்லாஹு தாலாவிடம் அஸ்தஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னி என்ற அந்த திக்ரை நாங்கள் குறைந்தது 100 விடுத்தமாவது செய்து அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை பெற்ற கூட்டத்திலே அல்லாஹு தாலா எங்களை ஆக்குவானாக. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.